தமாஜுதயாபாஸ்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாகராமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புத யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வமஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சதகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிகினாடென்றும் தென்குருகூர் என்றும் வருவினிய வன்பொருளன் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தால் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாது எங்கே தனத்தாது வேதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற மாண்டிகளும் சோலை மதுநரங்கர் வன்புகள் வேதாந்த தமிழ்மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விலை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியரும் ஊர்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையருகோன் யாழினிகை வேகத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் செய்தீராதீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த கடகி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிகிர சூரியுக்த சாரக்ரவாத் ியாக்கூர்வன்மலாம்ீமாவேங்கடநாச்சரீ வேதாந்தாச்சாரியவரியோ மே சமீதத்தாம் சதா பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கிதபாஷ்யகாரம் சடாரிநாமானமஹம் ப்ரபத்யே எம்பெருமானுடைய திருமேனியானது பரமபோக்கியமாகவும் நாம் அவனை ஆசிரிப்பதற்கு உறுப்பாகவும் அமைந்திருக்கக்கூடிய வைபவத்தை இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உரிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுவோ என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியிலே நான்காவது பாசுரம் மாட்டாதேயாகிலும் இம்மலர்த்தலை மாஞ்ஞாலம் என் மாட்டாய மலர்குறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் அடி கொடுத்தாய் மலர்த்தாய் மாட்டேனே மனம் வைத்தால் மாஞ்ஞாலம் வருந்தாதே என்றார். இந்த பூமியானது எம்பெருமானுடைய நாபி கமலத்தை அடிப்படையாக வைத்து உண்டானது. இந்த பூமியில் இருப்பவர்கள் எம்பெருமானுடைய புஷ்பம் போன்ற திவ்யமான திருமேனியிலே தன்னுடைய மனம் செலுத்த முடியாமல் இருக்கின்றார்கள். அனாதிகாலமாக அதிலே மன ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் எம்பெருமானே அவர்களுக்கு நீ பல சமயம் அதி கொடுத்தார், பல மதங்களை பற்றி ஞானம் பிறப்பித்தார், அனாதி காலமாகவே உன் திருமேனியில் ஈடுபடாமல் மோகித்து கிடக்கிற அந்த மக்களை நீ மறுபடியும் மோகிப்பித்தாய். மறுபடியும் பல பல மதங்களை எல்லாம் உண்டாக்கி அவர்களுக்கு அதிலே ஈடுபாடு வரும்படி பண்ணுகிறார். நீயோ ரக்ஷகன், நீ இவர்களை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய திருத்துழால், உன்னுடைய திருமேனியோடு சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள் முதலான அவற்றிலேயே உன்னுடைய போக்கிய வஸ்துக்களிலேயே ஈடுபாடு வைத்தால் இந்த பூமிக்கு வேறு ரட்சகர் யார், யாருமே இல்லாமல் இது வருத்தப்படாதோ, ஞானமே இல்லாமல் இது நாசமாய் போகாதோ, நீ அவர்களுக்கு ரட்சை செய்ய வேண்டாமா, உன்னுடைய திருமேனியை காண்பித்து அருள வேண்டாமா, உன் திருமேனியின் பிரபாவம் அவர்களுக்கு புரியும்படி செய்ய வேண்டாமா என்கிற கருத்திலே இந்த பாசுரத்தை சாதிக்கிறார். பிள்ளாம் சொல்லும் போது இப்படி போக்யபூதனாயிருந்த எம்பெருமானை இந்த லோகம் இழந்து போகிறபடி காண் என்று கொண்டு இன்னாதாகிறார் என்று சாதிக்கிறார். மூணு பாசுரங்களிலே எம்பெருமான் திருமணியுடன் கூட எத்தனை போக்கியமாக இருக்கிறான் என்பதை பார்த்தோம். ஆனால் உலகத்துக்கு தெரியவில்லையே, எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் இந்த விஷயத்தை? நம்மாருடைய சம்பந்தம் பெற்றவர்கள் தவிர மற்ற பேருக்கு இந்த விஷயம் புரியவே இல்லையே. அப்பொழுது இவர்கள் இதை இழந்து போகிறார்களே, ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் நமக்கு கிடைச்சதுன்னா மற்ற பேருக்கு கிடைக்கும். அப்போ ஐயோ அவன் அதை இழக்கிறானே அப்படின்னு தோணும். அவனுக்கும் அதுக்கு பிராப்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிராப்தி இல்லைன்னா பரவாயில்ல, ஆச்சரியமான கோயில்ல திவ்யமான பிரசாதம் சக்கரமங்கள் நீ எல்லாம் சேர்த்து முந்திரி பொருட்கள்லாம் சேர்த்து பெருமாளுடைய பிரசாதமாக நன்னாயிருக்கு. அதை நான் சாப்பிடும்போது கோயிலுக்கு ஒருத்தர் வரல அப்படின்னா, இன்னைக்கு கோயிலுக்கு நீ வராது போயிட்டேயே, இத்தனை ஆச்சரியமான ஒரு பிரசாதம் இருந்தது தெரியுமா அப்படின்னு அவரை குறித்து நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஒன்று தோணும் மனசுல. இந்த பிரசாதங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. அதே போலதான் எப்பெருமானுடைய திருமையை கோயிலுக்கு எத்தனை ஆச்சரியமான ஆச்சரியமான அலங்காரம், பெருமாள் ஏழு வைபவம் என்ன, நீ கோயில் போயிட்டேயே, அவரை குறித்து நாம் கொஞ்சம் கிளேசத்தோடு கூட வார்த்தை பேசுவோம், அவளும் கஷ்டப்படுவான். அந்த மாதிரி ஆழ்வாராழ்வார் கருணாமூர்த்தியா இருக்கிறபடினால இந்த லோகத்துல இத்தனை பேர் பகவானுடைய இந்த போகியத்தை இழந்து இருக்காரு, இது என்னன்னு தெரியாமே இருக்க. தெரிஞ்சு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒண்ணுமே புரியாமல் பகவான் இத்தனை போக்கியனானவன் அப்படிங்கிறதே தெரியாமல் இதை இழந்திருக்கிறார்களே அப்படின்னு அவர்களை நினைத்து ஆழ்வார் பாவம் கொஞ்சம் மனக்லேசப்படுறாரா. அந்த மனக்லேசத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்னா பெருமாள் கிட்டே தான் சொல்றாரு. எம்பெருமானே ஏன் அவள்லாம் இதுல ஈடுபடல அப்படின்னா, அனாதிகாலமா ஈடுபடல போகட்டும், நாம மாத்திரம் அனாதிகாலமா ஈடுபட்டோமா என்ன, இப்பதான் ஈடுபடுறோம். இதுக்கு முன் ஜென்மங்கள்லயே, அதுக்கு முன் ஜென்ம ஜென்மாந்தரங்கள்லயே பகவான ஈடுபட்டோமா அப்படின்னா ஈடுபட்டிருந்தால் இப்படி இருந்திருக்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு நித்திய சூரியர்கள் கணக்கில முக்தர்களாக இருந்திருக்கோம், ஏதோ இத்தனை ஜென்மம் ஒன்றும் இல்லாத போயிருக்கு. எங்களுக்கு இப்போ ஒரு ஈடுபாடு உன்னுடைய அனுகிரகத்தாலே வந்திருக்கு, அதே மாதிரி நீ எல்லாருக்கும் அது ஈடுபாடு வரும்படி பண்ணணும். அது பண்ணாட்டா கூட பரவாயில்ல, அனாதிகாலமா உன்னுடைய போக்கியத்துவத்தை இழந்து நிற்கிற இந்த ஜனங்கள் இருக்காதே, இவளுக்கு வேற விஷயத்தில் ஈடுபாடு வரும்படி பல மதங்களை எல்லாம் நீயே ஏற்பாடு பண்ணிருக்க. எத்தனை மதங்களும் எம்பெருமானே உண்டாக்கி இருக்கான், அது ஏன் பண்ண, ஏன் அப்படி பண்ணலாம். அவர்கள் ஏற்கனவே உன்னை இழந்து இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமோ, பாக்கிய குதிருஷ்டி மதங்களை வேதத்துக்கு பாக்கியமான மதங்கள், வேதத்தை ஒப்புக்காரமாக வேதத்தை ஒத்துண்டு அந்த வேதத்துக்கு தப்பா அர்த்தம்கின்ற மதங்கள், எம்பெருமானை விட்டுட்டு வேற யாரையோ சர்வஸ்மார் பரமாக சொல்லக்கூடிய மதங்கள், இதையெல்லாம் நீ செய்யலாமா என்பதாக பெருமாள் கிட்டே தான் கேட்கிற. மாட்டாதே ஆகிலும் இம்மலர்தலை மா ஞானம், இந்த உலகமாக்கே மலர்தலை, மலர்னா புஷ்பம், அதாவது எம்பெருமானுடைய நாபி கமலம் சொல்லி அது அது கலையின முதல் நபர். அந்த நாபி கமலத்தை முதலாக வைத்திருந்து வந்த இந்த லோகம் நீ சிருஷ்டிச்ச லோகம் அப்படின்னு அர்த்தம். இது நின் மாட்டாய மலர் குறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாதே ஆகும் அப்படின்னு வச்சுக்கணும். உன்னுடைய அழகான நின்மாட்டாய, நின்மாட்டாயன உன்னிடத்தில் இருக்கிற மலர் குறையும் திருமேனி புஷ்பம் போன்ற ஒரு திருவுருவம் திருமேனி அதுல மனம் வைக்க மாட்டாதே ஆகும்னு முதல்ல சொல்லணும். அதுல மனசு வைக்க மாட்டேன், அனாதி காலமாக உன்னுடைய திருமேனியிலே மனசு வைக்க மனமில்லை, மனசு வைக்கிறது மனசு மனசு வைக்கலன்னு அர்த்தம். இப்படியே போயிருந்து எத்தனை கூடி ஜீவராசி இருக்க எல்லாருக்கும் இதே போயிருக்கு. நீ என்ன பண்ண அது அப்படிதான் போயிருக்கு அப்படின்னா நீ கொஞ்சம் பேசாமையா இருக்கலாம் முடியும். சரி எப்போ அது வரதோ வரட்டும் அப்படின்னா இருக்கலாம் முடியும். நீ அவர்களுக்கு கெடுக்கணுமே பண்ண மாதிரி மாட்டாத பல சமயம் மதி கொடுத்தாய். எத்தனை சமயங்கள் சமயம்னா மதங்கள் அதுல புத்தியை கொடுத்தாய். மாட்டாயன மாட்டாத அப்படின்னா ஏற்கனவே எதுவும் மாட்டணும். எம்பெருமான் திருமேனியை நினைக்க முடியாமல் இருக்கு, இனிமேலும் அதை நினைக்க முடியாதபடி நீ எத்தனையோ மதங்கள். எம்பெருமானுக்கு திருமேனியே உண்மையில கிடையாதுன்னு அந்த திருமேனியில சௌந்தர்ய லாவண்யாதி கல்யாண குணங்கள் எதுவும் கிடையாதுன்னு இப்படி எல்லாம் ஒரு மதம். எம்பெருமானே கிடையாது அப்படின்னு ஒரு மதம். இந்த ரெண்டுல எந்த மதம் தேவையில்லைன்னு தெரியும். எம்பெருமானே கிடையாதுன்னு வேத பாஷ்யம் எம்பெருமான் பரபிரம்மன் ஒருத்தன் இருக்கான் ஆனா அவனுக்கு திருமேனி தான் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு குதிர்ச்சி மதம் அப்படின்னு குதிர்ச்சினா வேதத்தை ஒத்துண்டு அதுக்கு தப்பா அர்த்தம் சொல்றதுக்கு குதிர்ச்சி நேரு திருஷ்டி இல்லை. வேதம் தானே எம்பெருமானுக்கு திருமேனி இருக்குன்னு சொல்றது. திருமேனி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போல முடியும். ஏன் திருமேனி இருக்குன்னு சொல்லுவானே வேதம். ஈஸ்வரனுக்கு திருமேனி கிடையாது அப்படின்னு வேதம் சொன்னா அது தப்பு இல்லை. வேணும் அப்படி சொல்ல முடியும், நம்ம அப்படி புரிஞ்சுட்டு இருக்கலாம் முடியும். ஆனா வேதம் அப்படி சொல்லல. சத்தேதா சத்யாசம் முந்தரீக்க நேரோஷினு இன்னும் பழைய இடத்துல அவனுக்கு நல்ல திருமேனி ஆச்சரியமான திருமேனி இருக்குன்னு தான் சொல்லு. அதை ஒத்துக்காம குதிர் ஏன் அதை ஒத்துக்கலன்னா திருமேனி இருக்குங்கிறது இன்னொரு இடத்துல பார்த்தா திருமேனி கிடையாது. அப்பாணிக்கு ஆதாக கை கிடையாது கால் கிடையாது அப்படின்னா திருமேனி கிடையாதுன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னா சுவாமி எம்பெருமானார் சாதித்தார். பெருமானுக்கு சரீரம் கிடையாது அப்படின்னு சொன்னா கர்மகிருத்தமான சரீரம் கிடையாதுன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் கர்மத்தினாலே இந்த சரீரத்தை சம்பாதிச்சிருக்கோம் இல்லையோ, இந்த மாதிரியான சரீரம் அவனுக்கு கிடையாது. சரீரம் இந்த சரீரத்தினால ஞாபகம் ஞாபகத்துக்கு வரும். இது பெருமானுக்கு கிடையாது. ஆனா அவனே எடுத்துல ஒரு விலட்சணமான ஒரு திருமே நிலை. ஆனா சரீரம் கிடையாதுன்னா இந்த மாதிரி சரீரம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். வேற அவனே இருக்கிற திருமையை விட்டு ரெண்டையுமே வேதனை சொல்லுங்களா அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ண. ஆனா இதெல்லாம் புரியாதபடி பல சமயம் அதிகரித்தார். எத்தனையோ சமயங்கள் அந்த சமயம் தான் மதம் நடத்தும். அந்த மதங்களுடைய மத்தியில நான் இந்த ஞானத்தை என்ன கொடுத்தாய் சாட்சா சுவாமி சாதிக்கிற பண்டே மோகித்திருக்கிற கிரகணத்தை திண்ணையும் மோகிப்பித்தாயே. ஏற்கனவே ஒரு திருமையை பற்றி புரியாம இருக்கு, இன்னும் அறிவோடு புரியாதபடி படிப்பையே மலத்துழாய் நாட்டே நீ மனம் வைத்தார். நீ நீ அப்படின் போது நீ இப்படி பண்ணலாம். நீ ரட்சிக்க பிராப்தனால் நீ அப்படின்னு நீ ரட்சிக்க பிராப்தனாட்டி உடலாம். இப்ப எதாவது இருக்க மலர் துழாய் திருத்துழாய் கொள்ளி மலர்ந்து இருக்கிற திருத்துழாய் கிட்ட மனம் வைத்தார். திருத்துழாய் கிட்ட போது உனக்கு பக்தர்கள் நாலு பேர் திருத்துழாய் கொடுத்தாங்க, மாலை கொடுத்தாங்க, சந்தர் கொடுத்தாங்க, கீதாமரத்தை தெரிச்சுண்டு உனக்கு ஈடான சௌந்தரிய லாவண்யங்கள்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு திவ்யமான திருமணம் கூட நீயே இருந்தா இது நியாயமா இருக்குமா? நீ உன்னுடைய போக்கிய வஸ்துக்களிலே நீ போக ஆசக்தனா இருந்துட்டு இருந்தா மாஞ்ஞானம் வருந்தாதே. இந்த லோகம் வருந்தாதோ லோகத்துக்கு கஷ்டம் இல்லையோ? லோகத்தை விட்டால் ஒரு ரட்சகர் யாரு? வேறு ரட்சகர் இல்லாமையானே ஜகத்து ஞானசூன்யமாய் லேசித்தே விடும் இங்கே போக வேண்டிய நீர் அனுகிரகிக்கலாமா? ஆழ்வாரானவர் எந்தெருமான் பரமபோக்கியனா இருக்கிறதே இந்த ரெண்டு மூணு பாகங்களையும் அனுபவித்தவர், எல்லாரோடையும் சேர்ந்து அதை அனுபவிக்கணும் பார்க்கிறார். இங்கே மற்ற பேரெல்லாம் பல பேர் எம்பெருமானுடைய இந்த வைபவத்தை இழந்து இருக்கிற பத்து அதுவா தான் இன்னாதாகிறார். விக்கிரக போக்கியத்துவ பிரசங்கத்தாலே தத்போக குறித்து இன்னாதாகிறார் அப்படின்னு கவிக்கிறார். இது கூட தெரியாமல் இருக்காது அப்படின்னு நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம், அனுபவிக்க வேண்டிய விஷயம். அது அனுபவிக்காமல் இருந்துட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுதான் அளவில்லாத ஞானத்தோடு கூடியிருக்காய். இனி வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் கடிந்த காலத்திலும் எல்லா காலமாக நீ இருக்காய். எல்லா காலத்திலும் உலகை ஒருங்காக ஒரே மாதிரியாக காப்பாற்றுபவனாக நீ இருக்காய். உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நான் எங்கே போய் பூர்ணமாக சொல்லுவேன்? என்னால் முழுதுமாக சொல்ல முடியாது என்பதாக இந்த பாசத்துல என்ன கேட்டா, போன பாசத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருமையின் அனுபவத்தை இழந்து இருக்கிறார்களே அப்படின்னா, அப்ப பெருமாள் சொன்னாரா அவெல்லாம் இழந்து இருக்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல, நீர் அனுபவிக்கலாம் இல்லையா, அவா இருக்கட்டும், நீர் நல்லபடி அனுபவித்து நல்லபடி பாடலாமே அப்படின்னா, அப்போ என்னாலையும் பாட முடியுமா? அதுவும் பூர்த்தியாக அதை பாட முடியாமல் கட்டுகிறேன் அப்படிங்கிறான். மருளப் பெற்ற நீர் பண்புரைக்க மாட்டேன் என்ன கூறுமோ என்ன, நானும் உரிய சொல்ல மாட்டேன் என்கிறார். நீ பாட்டு முன்னாடி பண்பிருக்க மாட்டேன், அப்பதான் நம்ம மயர்வர மதிநலம் கொடுத்திருக்கேன், என்னுடைய கருணையினாலே கிடைச்சிருக்கேன். அவெல்லாம் பாடுறேன் விஷயம் வேற, அவளுக்கு தெரியாது. நீர் வந்து பாட வேண்டாமா அப்படின்னா, நானும் உரிய சொல்ல மாட்டேன், உரிய சொல்ல எனக்கும் சக்தி இல்லை, பூர்ணமாக சொல்வதற்கு எனக்கு சக்தி இல்லையே, நான் எங்கே உரிய சொல்வது அப்படிங்கிற. அப்ப எம்பெருமானுடைய திருமேனி பற்றி சொல்லச்ச, வருந்தாத அருந்தவர்த்த மலர் கடலில் சுட விளங்காய் அப்படிங்கிற. வருந்தாத அப்படின்னா வருத்தம் இல்லாமல் வந்த, ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதித்த திருமேனி இல்லை, சங்கல்பத்தினாலே பெருமாள் திருமேனி, இயல்பான திருமேனி, சாபாவிகமான எம்பெருமானுடைய திருமேனியை முதல்ல பார்க்க முடியும். அதிகாரமான ஒரு திருமேனி வந்து செய்தி இருந்த பக்கத்தில் இருக்கு, மற்றதெல்லாம் அவனே சங்கல்பத்தினாலே வந்தது. அதனால நம்முடைய திருமேனியெல்லாம் வருந்தாத சரீரம் கிடையாது, கர்மத்தினாலே வந்த சரீரம். அதுவும் மனுஷனா வந்துருக்கோன்னா முன்னாடி வந்து மனுஷனா வந்துருக்கும், கேட்டா மிருகமா போயிருக்கும். அதனால மருந்தாத அருந்தாவட்ட அருந்தாத சுவாபாவிகமான உடம்பு, அருந்தாவட்ட அப்படின்னா நல்ல கடினமான தபஸ்னாலே வந்தது போன்ற அப்படின்னு என்ன தபஸ் பண்ணாலும் இத்தனை ஒரு திடமான அழகான நல்ல சரீரம் கிடைச்சிருக்குன்னு லோகத்துல மனுஷர்கள் சொல்லுவாங்க. 80 வயசுல நல்ல திடமான சரீரம் அந்த தளராத சரீரம் என்ன பாக்கியம் பண்ணாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ பெரிய பெரிய பெரிய தபஸ்லாம் பண்ணா அந்த சரீரம் மாதிரி ஒரு சரீரம் இருக்கான் திருமாலுக்கு திருமே. வருந்தாத அதன் தவத்த மலர் கதிரின் சுடருடன் வாழ். மலர் கதிர்னால் நன்னா மலர்ந்திருக்கிற கிரணங்களோடு கூடிய ஒரு உடம்பை உடையவர், பிரகாசிக்கக்கூடிய திவ்யமான திருமேனியை உடையவன். அப்புறம் வருந்தாத ஞானமா, அந்த மாதிரிதான் வருந்தாத வருத்தம் இல்லாத இயற்கையான கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத ஞானம் என்று மாணவர்கள் சுவாபாவிகமான ஞானம் இருக்கும். ஞானத்தோடு கூறியவனால் நிரூபிகள் என்றால் ஒரு வரம்பு இல்லாமல் ஒரு எல்லை இல்லாமல் மொத்தத்திலையும் இருப்பவனே அப்படின்னு எம்பெருமானை சொல்றார். வருங்காலம் நிகழ்காலம் அதிகாலமாய் உலகை ஒழுங்காக அளிப்பான். இந்த லோகத்தையும் ரசிக்கிறேன். அதாவது உன்னுடைய கல்யாண குணங்களைனா நான் என்னன்னு சொல்வேன், உன்னுடைய ஞானத்தை சொல்லியேனா, உன்னுடைய திருமேனியை சொல்லியேனா, இல்ல நீ ரஷ்ணம் செய்யும் பிரகாரத்தை சொல்லியேனா, வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் பணிகாலத்திலும் கழிந்த காலத்திலும் முற்காலத்திலும் உலகை ஒழுங்காக அளிப்பார். இந்த லோகத்தை மொத்தத்தையும் ஒரே மாதிரியாக ரஷ்ணம் பண்றான். எல்லாம் சொல்ற இப்படி என்ன தபஸ் பண்ணப்பட்டதோ என்னும் படி கல்யாணமாய் சுவாபாவிகமாய் நிறுத்திய தேஜோமயமாய் இருந்து உடம்பை உடையனாய் சுவாபாவிக அசம்பிஞ்சான விசிஷ்டனாய் சர்வகாலமும் ஒருபடியே சர்வாத்த சம்ரக்ஷணைக சுபாவனாய் இருந்த உன்னுடைய குணங்களை நான் எங்கே முடிய சொல்லுவது என்கிறார். வருங்காலத்திலும் எதிர்காலத்திலும் கழிந்த காலத்திலும் சர்வாத்த ரக்ஷணைக சுபாவம் எல்லா ஆத்மாவும் யாருக்கும் எங்கே எத்தனை விதமான ஜீவாத்மாக்கள் இருக்க, எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு, அதுல எத்தனை விதம் இருக்கு, எல்லோரும் எந்த காலத்திலும் எந்த கொடையும் இல்லாமல் ரஷிக்கக்கூடியவன் என்கிறான். அழகா ரசிக்கிறாங்கிறது சொன்ன உலகை ஒருங்காக அளிப்பாங்க. லோகம் மொத்தத்தையும் ஒரே ரூபமாக ஏகரூபமா ரட்சிக்கிறவன் அப்படின்னு அதென்ன ஏகரூபமா ரட்சிக்கிறவன் அப்படின்னு பாதிக்கிற கர்ம நிறைவேற்ற வைத்தியம் என்றே உலகை அடிப்பார் அப்படிங்கிறது. ஒரே மாதிரி ரட்சிக்கிறான்னா ஒருங்காக எல்லாரையும் ஒரே மாதிரி ரட்சிக்கிறான்னா போய் ரட்சிக்கலையே. சில பேர் கஷ்டப்படுறா, சில பேர் சுகப்படுறா, சில பேர் பணக்காரனா இருக்கா, சில பேர் ஏழையா இருக்கா, சில பேர் தண்டிதாளா இருக்கா, சில பேர் வித்தியே இல்லாம இருக்கு. இப்ப எங்க ஒருங்காக ஒரே மாதிரி ரட்சிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரே மாதிரி தான் ரட்சிக்கிறான். ஆனா இவர்களுடைய கர்ம பலனாக எல்லாம் மாறி மாறி வருது. அவரவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரே மாதிரி சொல்லுவோம். இவர் பண்ண கர்ம எங்கோ அதுதான் வரும். அதுதான் எம்பெருமான் மேலே தோஷம் கிடையாது. எம்பெருமான் ஜலம் போல வயல்ல ஜலம் பாய்ச்சினா எந்த பயிர் போட்டாலும் விளையும். ஆனால் போட்டால் நெல்லு விளையும், எள்ளு போட்டால் எள்ளு விளையும், மாறி வராது. இந்த மாதிரி எதிர்வான் ஜலம் போல எல்லாத்தையும் விளைய செய்கிறான். ஆனா நாம என்ன விதைக்கிறோம், எந்த கர்மத்தை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பலனா கிடைக்கும். அதனால எந்திரமான் உலகை உறிஞ்சாக ஒரே முகமாக வைஷமியங்கள்லாம் இல்லாமல் ரட்சிக்கிறேஷ வைஷமியம் என்று தினகர்ம விபாகத்தாக பச்சை கர்த்தாரம் அப்படி மாம் வித்ய அகர்த்தாரம் அத்தியம் அப்படிங்கிற சாதுர்வர்ணியம் அப்படின்ற நான் தான் சிருஷ்டி பண்ணேன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் நான் தான் சிருஷ்டி பண்ணேன். பச்சை கர்த்தா அந்த அந்த இதை சிருஷ்டிக்கவன் நான் தான் அந்த பேத. ஆனா மாம் வித்ய அகர்த்தா, ஆனா நான் கர்த்தா இல்லை, கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ தான் பண்ணிட்டு நீ கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும்னா நான் பலவிதமா சிந்திச்சேன். அதுல யார் யாருக்கு என்னென்ன இடம்ங்கிறதுல நான் கிடையாது, அது அவருடைய கர்மம் தான். கருங்காலம் நிகழ்காலம் கரிகாலமாய் உலகை ஒருங்காக அழிப்பார். ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டுக்காங்க. ஒரு அர்த்தம் வந்து முக்காலத்திலும் லோகத்தில் எந்த குறையும் இல்லாமல் ஏகமுகமாக வைத்து ரட்சிக்கக்கூடியவன் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லைங்கிறது. நாளைக்கு என்னென்ன ஜீவர்கள் இருக்கோ எல்லாருக்கும் என்ன இன்னும் 50 வருஷம் ஜெயிச்சு என்னென்ன ஜீவர்கள் இருக்கோ அவர்களுக்கான போக்கு வசதிகள் எல்லாம் கிடைக்கும். அனாதி காலத்திலையும் அனந்த காலத்திலையும் யாருக்கும் எந்த குறவும் இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் அதற்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் உண்டு, அதற்கு அனுபவிக்கிறதுக்கான இந்திரியங்கள் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. ரொம்ப ஆச்சரியமா ரட்சிக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, வருங்காலம் நிகழ்காலம் கடிகாலமாய் நீயே இருக்க, கால சரீரகனாய் அப்படிங்கிற சர்வகால சரீரகனாய் எல்லா காலத்துக்கும் அந்தரியாமையா இருந்து அந்தந்த காலத்தை நடத்துற, அப்புறம் அந்தந்த மனுஷர்களை நடத்துற உலகை ஒருங்காக அனுப்பாது. உன்னுடைய கல்யாண குணங்களை எங்கு உலக்க ஓதுவனே, நான் எங்கே விடிய சொல்வேன். சர்வகாலமும் ஒருவடைய சர்வாத்ம ரட்சணைக சுவாவனாய் இருந்த உன்னுடைய குணங்களை நான் எங்கே உடைய சொல்வது என்கிறான். சர்வகாலமும் ரட்சகன், சர்வாத்மாக்களுக்கும் ரட்சகன், சர்வாத்ம சம்ரட்சகன், அதுவே சுவாவமா இருக்கிறவன். கொஞ்சம் கூட வேற சிந்தை இல்லாமல் டக்குனவே சிந்தையாக அதே அழகாக பண்ணக்கூடிய உன்னுடைய கல்யாண குணங்களை நான் முடியும்படியாக இங்கே சொல்லுவேன். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆனால் என்ன சொன்னாலும் என்னால பூர்த்தியாக சொல்ல முடியாது. ஓதுவார் ஓத்தல் நாம் எவ்வுலக தெற்றதையும் சாதுவாய நெற்புகழி தகையெல்லாம் பெரிதில்லை. போதுவான் புனந்துடாய் புரியினாய் பூவில் மேல் மாதுவாய் மார்கினாய் அடுத்த பாசம். எல்லா லோகத்திலும் இருக்கக்கூடிய வேதாத்தியம் செய்தவர்கள் அவர்கள் ஓரும் இருக்கு எது சாக வேதங்கள் எல்லாமே அதனுடைய பல சாக்கைகள் எல்லாமே உள்ளபடியாக உன்னுடைய குணங்களை சொல்லுகின்றன. உன்னுடைய குணங்களின் ஒரு பகுதியை சொல்லுகின்றன தவிர பூர்த்தியாக சொல்லிவிட்டன என்று சொல்ல முடியாது. இந்திரமாமி பூவில் இருக்கக்கூடிய துளசியை உடைய திருமுடியை உடையவனே, பூவின் மனத்தோடு கூடிய துளசியின் திருமுடியை உடையவனே, பூவில் இருக்கக்கூடிய திராட்சி அவள் வாழக்கூடிய திருமார்பை உடையவனே, உன்னை நான் எண்ணத்தை சொல்லி தோற்றம் பண்ணுவேன். அதில் ஒரு பகுதி கூட என்னால் சொல்ல முடியவில்லை என்று இதற்கு அர்த்தம். ஒருவாறு ஒத்தெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதாவது முன்னாடி சொல்லும்போது நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு கோணபாக்கிறது சொன்னா, வேண்டாம் வேதங்கள்லாம் தோற்றம் பண்ணுகின்றன, அதை பார்த்து நீயும் தோற்றம் பண்ணலாமே அப்படின்னு நிர்மாணம் கேட்கும்போது சொல்றாரா, வேதங்கள் அந்தமான வேதங்கள்னாலே உங்களுடைய குணங்கள்ல ஒரு பகுதியை பேசிட்டு, ஆனா நான் ஒருவன் அந்த ஒரு பகுதியை போட்டு எனக்கு இல்லாமல் இருந்தாலே நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு. உன்னை நான் ஒரு எத்தை சொல்லி வாழ்த்துவேன், எத்தை சொல்லி புகழ்வே முடியாது. வேதங்களை பற்றி சொல்லும் போது ஓதுவார் ஓத்து அப்படிங்கிற ஓத்துனா ஓதக்கூடிய வேதாத்தியம், அது ஓதுவார், அது அத்தியனம் பண்ணவர்களுக்கு சொந்தமான அது வேதம். அது பார்க்கணும் இல்லையே பழையத்தில் இதை பார்க்கணும். வைதிக மொழி வேதம் அப்படின்னா அவங்களுக்கு வேதங்கிறது இந்த வைதிகர்களுடைய ஒரு சொத்து. அது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தம் வந்து கோடிக்கணக்கில் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சா வச்சுக்கணும். இப்போ அந்த வைசாவுக்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய சொத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவர்கள்லாம் வேதாத்தியனம்னா அந்த வேதத்தை செல்லும்போது இவருடைய இது அப்படின்னு தான் சொல்லுவோம். வைதிகர்களுடைய வேதம் அப்படின்னு சொல்றதா நியாயமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு, அந்த வேதத்தை இன்னி வரைக்கும் லட்சுமி காப்பாற்றிருக்கோ அவர்கள் தான், ஒரு வேதத்துக்காக அவர்கள் வந்து புஸ்தகத்திலோ நம்புறதில்லை, இல்ல வேற ஏதாவது டைம் இருக்காங்கயோ இல்ல இன்னும் ஏதாவது எலக்ட்ரானிக் மூலியோ அந்த வேதத்தை நம்புறதில்லை. கேவலம் அத்வைதம் ஒன்று மாத்திரம் பண்ணி அனாதிமிகன அவிச்சிந்த சம்பிரதாயமாக விடாமல் சம்பிரதாயத்தில் அதை காப்பாத்தி நல்லது. அதனால பாடவேதம் இல்லை வேதத்துல இன்ன வரைக்கும் வேதத்துல மந்த பாகங்கள் சங்கீதா பாகங்கள் இல்ல, பாடவேதம் கிடையாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர வரைக்கும் ஒரே பாடம் தான், அது இன்னைக்கு வந்த பாடம் இல்லை, அனாதிகாலமா வந்த பாடம். இப்ப வர புத்தகங்கள் அது எல்லாமே பாடவேதம் இருக்கு. தேசிய ஸ்தோத்த பாடத்துல பாடவேதம் இருக்கு, 4000 டிகிரி பிரபஞ்சத்துல பாடவேதம் இல்லாம இருக்கு. இன்னும் ஒரு 100 வருஷம் மேல அந்த புத்தகங்கள் எல்லாம் கூட பாடவேதம் எல்லாம் நிறையா இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படின்னு. ஆனா எத்தனையோ ஆய்வு வருஷமாக ஓதி கொண்டு வருகிற வேதத்துல பாடவேதமே இல்லாமல் சொல்கிறா எல்லாரும் நிறைய கழுவுப்போமா அப்படின்னா இதை எப்படி வச்சுன்னு அவ காப்பாத்துறான் மாத்தி சொல்றது. அதான் இவா நம்பர் புத்தக நம்பினா தான் பாடம் புத்தக நம்பர் இருக்கு, அத்தியன பரம்பரையத்தோட நம்பர் இருக்கு. அப்படி வேதங்கள் வந்து அவர்களுடைய ஒரு பெருமை சொல்லும், அவளால்தான் வேதம் இருக்கிறது. அதனால அவளுக்கு தான் அந்த வேதத்தை சொல்லணும். எம்பெருமானுக்கு அப்படி சொன்னா அந்தனமே அந்தனமாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழ்வியே வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். எம்பெருமானை அந்தனமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த பிராமணருடைய செல்வமான வேதம் சொல்லு அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதுதான் எம்பெருமான். அதாவது பொதுவாக நாம் என்ன நினைப்போம் கேட்டா வைதிகர்கள் அப்படின்னா வேதத்தை நிரூபகமாக கொண்டவர்கள், வேதத்தை அந்த வேதத்தை யார் அப்படின்னு வந்தாலும் அவர்கள் வைதிகர்கள் அப்படிங்க. ஆனா ஆழ்வார் பாசனம் எல்லாம் பார்த்தா வேதத்தை சொல்லும்போது இவர்களுக்கு வேதத்தை சொல்லுவாங்க. வைதிகர்களுடைய சொத்தான வைதிகர்கள் நமக்கு ரட்சித்து கொடுத்ததான வேதம் அப்படிங்கிறது. அப்போ பொதுவாக ஒரு சர்வலோகங்களிலும் கை எல்லாராலும் ஓதப்படுகிற சர்வ இடங்களாலும் அளமுடியாத கஞ்சானே உடையவனாயும் அவர்கள் எல்லாருமாக எத்தனை வேதங்கள் அத்தியனம் இருக்கு, ஒரு வேதம் கிடையாது, சாதாரண இருக்கு, ஒவ்வொரு வேதத்திலும் உரி காப்பீர்கள் கிடையாது. அனந்தா வேதங்கள் அனந்தமா இருக்கு. ஒருத்தர் அத்தியமன்றம் இருந்த பரவாயில்ல, அந்த சாக்கா வித்தியாசம் இருக்கு. எல்லாமே சேர்த்து கூட இந்த லோகத்துல இருக்கிறது, அந்த லோகத்துல இருக்கிறது, இன்னும் சிறு வேற லோகம் இல்ல, தீனிவிட லோகம் முதலான லோகத்துல இருக்கிறது, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எல்லாம் பொதுவான எல்லாம் எவ்வுலகத்து எவ்வளவையும் சாதுவான இன்றுபடியும் கரையெல்லாம் தெரியவில்லை. இதுல எவ்வுலகத்து எல்லா லோகத்திலும் இருக்கிற பொதுவாக வேதமெல்லாம் எவ்வளையும் எதுதான் ஒவ்வொரு வேதத்தையும் எடுத்துவோம், அது எத்தனை எத்தனை சாக்கியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோம். மொத்தமா எல்லாம் சேர்ந்தா கூட நீ புகழ் என்னுடைய குணங்கள் இருக்கணும், அதுல ஒரு சின்ன அம்சம் தான் இருக்கு சாப்பிடுறா உள்ளபடி சொல்றது. அது கண்ணாமல சொல்லல, ஏதாவது அர்த்த போதம் தரம் உண்மையை உழைக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் எம்பெருமானிய குணம் அளப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னா எம்பெருமானிய குணங்கள்லாம் அளப்புதான் இருக்கு. எம்பெருமானிய குணங்களை வேறெந்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத அளக்க முடியல அப்படின்னா சரியானபடியான அதை சொல்றதே தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லிடுது. எல்லா குணத்தையும் அதையும் பூர்ணமாக மொத்தத்தையும் சொல்லிடுது அப்படிங்கறது சொல்ல முடியல. பொதுவாள் பொதுனா புஷ்பம், அந்த புஷ்பத்தோடு கூடியல ஒரு துளசி. புனம் தூழாய் அப்படின்னா மண்ணில விரிந்து வந்த துளசி. அதை எம்பெருமான் தன்னுடைய திருமுடியிலே தரிசிருக்கானா? துளசிங்கிறவர் நித்தியசூரி. எம்பெருமானுடைய பரத்தத்தை காண்பிக்கக்கூடிய அந்த துளசியை தன் திருமுடியிலே தரித்திருக்கான். எம்பெருமானே நான் அவனை என்ன சொல்வேன்? பொதுவாக ஒருத்தெல்லாம் வேதங்கள் எல்லாமே சொல்ல முடியாம அப்ப உன்னுடைய துளசியினாலே உனக்கு வந்திருக்கக்கூடிய பெருமையை சொல்லுவோமா? பூவின்மேல் மாறுவாள் மாறுதினாள், பூ மேலே இருக்கக்கூடிய லட்சுமி பிராட்டி, அவள் வசிக்கக்கூடிய திருமார்பை உடையவனே அப்படின்னு அந்த திருமார்பினுடைய பெரிய பூவின்மேல் மாறுவாள் மாறுதினால் என் சொல்லி யான் வாழ்த்துவேனே, நான் என்னத்தை சொல்லி வாழ்த்துவேன்? இது ஒன்னு ஒண்ணுமே கூட சொல்ல முடியல. ஏகதேசன் சொல்ல சட்ட நன்மை என்றபடி ஒன்றும் சொல்லுவதற்கு என்னாலே விடியது இல்லையே அப்படிங்க அவனுடைய பெருமையை. ஏதாவது ஒரு பெருமையை எடுத்துட்டு கூட பூர்த்தியாக சொல்ல முடியாது. இங்கே புல்லாம் சொல்லத்த சர்வ வேதங்களாலும் அளவிட முடியாத கல்யாண குணங்களை உடையவனா அப்படின்னு சொல்லிட்டோம். நிறத்திலே சௌந்தர்ய அப்படின்னு சொல்ற பொதுவாய் புனந்துராய் இடையினாயே அந்த துளசி மாலையை தலையில தரித்து இருக்கப்படினாலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அழகு அதை குறிப்பிடுறாரா? இல்லையா? நேரத்திலே சௌந்தர்யாதி கல்யாணம் நிதியான் சேஃபதியா பூவின் இப்ப சேஃபதினு எம்பெருமானுக்கு பெருமை இருக்கு வச்சுக்கோ. அதுதான் நம்ம பூர்த்தியா சொல்ல முடியுமா? ஸ்ரீ எப்படிப்பட்ட அவருக்கு எப்படிப்பட்ட பிரத்யாகம் இருக்கான் அப்படின்னு அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தா அம்மாலையும் அவருடைய பெருமையும் பூர்த்தியா செஞ்சுக்கொண்டார். பூர்த்தியா செஞ்சு கொண்டாரு. அவருக்கு பத்தியா இருக்கக்கூடிய இவருடைய பெருமையும் பூர்த்தியா செஞ்சு கொண்டாரு. ஸ்ரீஹி ஸ்ரீயாக ஸ்ரீக்கும் ஸ்ரீயா தான், திருவுக்கும் திருவாக. அதனால நான் இதே என்ன சொல்லி வாழ்த்துவேன்? இது வெறும வாயாக சொல்லிட்டு இருந்த தவிர அந்த பெருமை என்ன பூர்த்தியா சொல்ல வேண்டாமா? இதை நான் ஒருவனாகையாலே வேதத்தை பத்தி சொல்ல கேட்டேன்னா, வேதங்கள் அனந்தங்களாகையாலே குணங்களில் ஏகதேசமாகிலும் பேசிக்கின, நான் ஒருவனாகையாலே ஏகதேசம் என்னால் சொல்ல முடியாது என்கிறார். பல லோகங்கள்ல பல பேர் தியானம் பண்ணக்கூடிய வேதமாக அனந்தமான வேதங்களாக இருக்க அப்படின்னால அது இப்படி இப்படி ஏதோ சொல்றேன் சொல்றேன் சொல்லி பார்த்தது. நான் ஏதோ ஒருத்தர், நான் என்ன பண்ண போறேன், நான் எங்க சொல்ல போறேன் அப்படின்னு வாழ்த்துவார் பலராக நான் முகனை மூத்தனியில் உலகெல்லாம் படையென்று முதல் படைத்தான். கேட்ட சீர் அரண் முதலான பிளர்ந்து சூ தமரர் துதித்தால் தொல்புகள் மாசூனாவே. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்த்துவார் பலர் இருக்கட்டும், அதனால் என்ன? அத்தனை பேரிலிருந்தும் எம்பெருமானுடைய புகழை முழுதுமாக அவர்களாலே வாழ்த்த முடியுமா என்ன? அது கிடையாது. பழைய காலத்திலே எல்லா இடத்திலும் ஜலம் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த பூர்ண ஜலத்திலே நான்முகனை தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே படைத்து, நான்முகனே நீ உலகங்களை எல்லாம் நீ படைப்பாயாக என்று அவனுக்கு அதை கொடுத்த எம்பெருமான் நான்முகனை படைத்தவன். அந்த நான்முகன் மூலமாக சிவன் முதலான அவர்களை தேவர்களையும் அவர்களுக்கு விசேஷமான சக்திகளையும் கொடுத்தவர் எம்பெருமான். அப்பொழுது எல்லாருமாக சேர்ந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதாக ஆரம்பித்து ஒன்று கூடி எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் அதனால் உன்னுடைய அனாதியான கல்யாண குணத்துக்கு ஒரு குறைவு வராது, எல்லாரும் தான் தோற்றம் பண்ண முடியுமோ அப்படிங்கிற. அதாவது வேதங்கள் அனந்தங்களாச்சு, நான் ஒருவனாக எந்திரமானே ஸ்தோத்திரம் பண்ண முடியலையே, ஏகதேசம் கூட பண்ண முடியாதுன்னார். நீர் ஒருவரா வளர்த்த வேண்டாம், பல பேரோட கூட சேர்ந்திருந்து எல்லாருமா சேர்ந்திருந்து எந்திரமானே ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் அப்படின்னா அதுவும் தான் முடியாது. ஏன் அப்படின்னா நீயே படைத்த பிரம்மா இருக்கார, அவர் படைத்த ருத்ராதி தேவர்கள் இருக்காங்க, இவர்கள் எல்லாம் தான் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சாலும் அவர்களுக்கு சக்தி உண்டோ ஒண்ணு அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படிங்கிறது உன் தொல்புகழ் மாசுணம். அனவதிக்கு அதிசயமான அனந்த கல்யாண குணத்துக்கு ஒரு குறவுதான், உண்மையிலே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது யாரும், ஏன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு பேசாம இருக்கணும். அந்த கல்யாண குணத்துக்கு ஒரு குறைவு வரா மாதிரி, ஏன்னா ஒரு அனந்த கல்யாண குணத்துல ஒன்னு ரெண்டு மாத்திரம் சொல்லிட்டு விட்டா அது ஒரு குறைவு இல்லையா. அதே மாதிரி அனவதிக்கு அதிசயமான உயர் வர உயர்ந்து நிற்கிற கல்யாண குணத்துல ஏதோ ஓரளவு மாத்திரம் சொல்லினா அது ஒரு குறைவு இல்லையா. அந்த குறைவு தானே அவா பண்ணிட்டு இருக்கா, மொத்த பேருமாக எல்லாருமும் சேர்ந்து அந்த குறையை பண்ணி கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற இல்லாமல் சுத்தி நேர் ஒருவராலே வாழ்க்க முடியாது என்கிறீராகி பலரோடு நின்று வாழ்த்தினாலோ என்ன, வாழ்த்துவார் பலராக வாழ்கிறார், பல பேர் வாழ்த்தட்டும். பிரம்மாவாலே சுற்றான ருத்ராதி தேவதைகளிலே ஏற்றுவார், அவர்கள்தான் உன்னுடைய குணங்களை முடிய ஏற்ற வல்லவரும், ஏற்று வைத்துதான் அருகரும் அல்லறீரே. அதாவது சுத்தம் பண்ண முடியுமா, பல பேர் இருக்கட்டுமே, பிரம்மாதி தேவர்களே பண்ணட்டும், அவர்கள் பற்றிய ருத்ராதி தேவர்களும் கூட சேர்த்து பண்ணட்டும், அவெல்லாம் கூட உன்னுடைய குணப்பெருமைகளை எல்லாம் பூர்த்தியாக சொல்ல வல்லவராக கிடையாது அப்படின்னு. வாழ்த்துவார் பலராக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணவர்கள் நிறைய பேர் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். பலராக பல காலத்தும் எத்தனையோ பேர் எத்தனை பேர் வேணா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், எல்லாம் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் தான், ஏன்னா யாராலையும் முடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தத்தில் வந்து. இந்த சம்சாரம் வந்த இடத்திலே எம்பெருமானை ஸ்துதிப்பவர் பலராவர் தேவர்களே ஆக வேண்டுகையால் வாழ்த்துவார் பலராக அப்படின்னு பகவத் சந்துனாம என்ன மறுபடியும் வாழ்த்துள்ளே நான்முகனை சூர்த்தனி உலகெல்லாம் படை என்று முதல் படைத்தாய். இங்க பார்த்தாலும் பழைய காலத்துல ஜலம் மாற்றம் இருக்கும், அந்த ஜலத்துல இருந்த பெருமாள் தான் வந்து நின்னுள்ளேனா உன்னை சங்கல்பத்தாலே சங்கல்பத்தாலே நான்முகனை சிருஷ்டித்தார். அப்புறம் என்னன்னா கேட்ட சீர் அரண்முதலாம், அரண்னா சிவன், கேட்ட சீர்னா நல்ல கல்யாண குணங்களை உடையன்னு இருக்கும். இப்போ தேவர்களுக்கெல்லாம் பல கல்யாண குணங்கள் உண்டு, குணங்கள் வச்சுக்கணும். கழுத்தன்னா வளர்ந்திருக்கிறார், கிளர்ந்திருக்கிறார், பிரவருத்தமா இருக்கிற குணங்களை உடைய அரண் சிவன் முதலாக அமரர்கள் தேவர்கள். கிளர் தெய்வமாய் கிளர்ந்து அவர்கள்லாம் இன்னும் நிறைய கிளர்ந்து வரலாம், ஏன்னா அவர்களுக்கும் நிறைய சக்தியை கொடுத்துருப்பான். பெருமா ஸ்தோத்திரம் பண்றதுனா நம்புற மாதிரி கிடையாது, பெருமா ஸ்தோத்திரம் பண்றோம்னா அவருக்கு நாலு தலையும் கொடுத்துருக்கான், நாலு தலையினாலே ஸ்தோத்திரம் பண்றாரு, நம்மளால முடியுமா. சிவன் ஸ்தோத்திரம் பண்றாங்க, அவருக்கு சர்வஜனாக எல்லா விஷயம் தெரிய முடியும் இருக்கார், அவர் ஸ்தோத்திரம் பண்றார், நம்மளால முடியும், எத்தனை காலம் அவர் இருக்கா எப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றா. இப்ப அவர்கள்லாம் கிளர்ந்து ஸ்தோத்திரம் பண்றாங்க, கிளர் தெய்வமாய் கிளர்ந்து அந்த சக்தியோடு கூட அவர் கிளர்ந்திருக்கான், சூழ்த்து மொத்தமா சேர்ந்து இருந்து ஒன்னா ஸ்தோத்திரம் பண்றான். இவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணார் அது தெரியாம அவரும் ஸ்தோத்திரம் பண்ண வச்சுக்கோ, இவர் சொன்னதே அவர் சொல்லிட்டு இருக்கார், அது தெரியாம இன்னும் சொத்தம்னு அவர் சொன்னதே இவர் சொல்லுவார், அப்படி இல்லை இவரெல்லாம் ஒண்ணு கூடினா ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் சொல்லாமல் அப்படியே சொத்தம் பண்றாங்களாம், அப்படியும் முடியலையா. அது சுருத்து அமரர் துடித்தால் ஒருவர் சொன்னதே ஒருவர் சொல்லாதே பிரத்யேகம் ஒரு குணமாக சர்வ குணங்களையும் வியாபித்து, இவர் சொன்ன அவர் சொல்லாம ஒரு கூட்டம் நீ இந்த குணத்தை சொல்லு, நீ இந்த குணத்தை சொல்லு, நீ அந்த குணத்தை சொல்லு என்று ஆரம்பித்து ஒவ்வொரு குணமாக எல்லாரும் சொன்னாலும் அவர் சொல்லிட்டுதான் இருக்கான். தொல்புகள் மாசுனாதே, துதியமாய் அனாதியான கல்யாண குணங்கள் மாலின்யத்தை அடையாதோ அப்படிங்கிற சாட்சாசம். ஏன்னா அவர்களால சொல்ல முடியாது, சொல்ல முடியறதுக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாமல் சொன்னா என்னத்துக்கும் எந்த விஷயத்தையுமே நன்னா தெரிந்தவா சொல்லணும். இல்லக்கா அதுக்கு ஒரு குறைவு தானே. உபன்யாசம் பண்ணவர்கள் நன்னா தெரிஞ்சவர் உபன்யாசம் பண்ண, ராமாயணம் நன்னா தெரிஞ்சவர் ராமாயணம் உபன்யாசம் பண்ண, இல்ல ஏகதேசம் முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அப்படின்னா அது ராமாயணத்தோட பெருமைக்கு குறைவு இல்லையோ? அந்த மாதிரி பார்த்தோம்னா உன்னுடைய பெருமையை சொல்றது பூர்த்தியாக தெரிஞ்சிட்டு பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண வந்தவர் தானே அதை சொல்லணும். அது ஸ்தோத்திரம் பண்ண வல்லவே இல்லாம இவர்கள்லாம் அவர்கள்லாம் நானும் ஏதோ ஸ்தோத்திரம் பண்றேன் அதே ஸ்தோத்திரம் பண்ணா உன் தொல்புகள் மாசூனாதே, உன் புகழுக்கு ஒரு குறைவு வராது அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்லும் போது அந்த திருமேனியோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமானை அந்த கல்யாண குணங்களை யாராலையும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, என்னாலையும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது என்பதாக இதனுடைய சாரமாக பார்த்தோம். முதல் பாகம் வரைக்கும் சுஸ்மிஸ்தாகல்பமங்கை அனுபம சுஷமம் ஸ்ரீமதி சுவாந்தஸ்வாதுஸ்வதேகம் சுகபஜன பதம் பண்டிதாங்கம் வதிஷ்யா ஸ்தோத்ராதி காந்த கீர்த்திம் மலிஹி மரகிதௌ உஜ்வல்யம் இஷ்ட உபவாக்யம் கீதாச்சரிய த்ரிநேத்ர ப்ரபிருதி சுரநிதி சித்திர சௌந்தரிய வித்தம் ஆசிரியமா ஸ்தோத்திரம் சொல்றேன். இங்கே இங்கே நம்ம இன்னைக்கு நாலாம் பாசத்தையும் பார்த்துருக்கோம். நாலாம் பாசத்துல மாட்டாதே ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது சுவாதுஸ்வதேகம் தன்னுடைய பக்தர்களுடைய மனசில இனிப்பாக இருக்கக்கூடிய திருமேனியை உடையவர். எம்பெருமானுடைய திருமேனியை அவருடைய பக்தர்கள் எல்லாம் நன்கு அனுபவிக்கிறார்களே தவிர மற்றவர்கள்லாம் அனுபவிக்கிறார். அவரான ஸ்வம் அப்படின்னா தன்னை சேர்ந்த பக்தர் அவர்கள் நன்கு அனுபவிக்கக்கூடிய திருமேனி. அதையே இங்க சொல்ற நாலாவது பாசத்துல மற்ற பேர்லாம் அனுபவிக்கல அப்படிங்கறத சொன்ன. இப்படி போக்கி போதனா இருந்த எம்பெருமானை இந்த லோகம் இழந்து போகிறதே அப்படின்னு சொன்ன. ஆனா சுவாமி தேசன் நீங்க சொல்லும் போது அந்த பக்தர்களுக்கு சுவாதுவாக போக்கியமா இருக்கக்கூடியவன் சொல்றாருன்னா அதை அவர்கள் இழக்கிறான்னு சொல்லும் போதே இதை அவர் அனுபவிக்கிறாருங்கிறது தானே கிடைக்கிறது இல்லையா? ஏன்பாடி கோயிலுக்கு வரலையே இன்னைக்கு ஆச்சரியமான சேவையாச்சே அப்படின்னா அப்ப இவன் சேமிக்காம இருக்கான், இவன் அனுபவிச்சுதான் அவன்கிட்ட சொல்றான். ஆனா ஆழ்வாருடைய அனுபவம் பிரகாரம் இங்க நன்னா தெரியறது பத்து பேர்லாம் இதை எழுந்து நிற்கிறாரு அப்படின்னு இவர் கஷ்டப்படும் போது நூன் என்ன அப்படின்னு கேட்டானா ஸ்வாந்தஸ்வாதுஸ்வதேகம் அந்த பகவானுடைய ஒரு திருவுருவத்துல பகவானே மனசு வச்சிருக்காங்க, மற்றவெல்லாம் மனசு வைக்கல. ஆனா பகவானே மலர்த்துழாய் மாட்டேனி மனம் வைத்தால் மாஞ்சாலும் வருந்தாலே எம்பெருமானுக்கும் சாந்தானந்த மகா விபூதி பரமம் எப்ரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம தத்தோபி தத் பிரியதரம் ரூபம் எதத்தென்று எம்பெருமானுக்கே பிரியதரமான ஒரு திருமை. அதாவது என்ன கேட்டானா இப்ப நம்ம இருக்க முடியாது நமக்கு ரொம்ப பிரியமானது எது அப்படின்னு எல்லாருக்குமே வெளி விஷயத்தை காட்டிலும் ரொம்ப பிரியமானது அவாவாளுடைய சரீரம். இந்த சரீரம் ரொம்ப பிரியமானது சரீரத்தை காட்டிலும் பிரியமானது எதுன்னா ஆத்மா. ஏன்னா என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் ரொம்ப பிரியம். எனக்கு நான் ரொம்ப பிரியம், அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னுடைய சரீரம் அப்படிதான் வரும் பொதுவாக. ஏன்னா சரீரங்கிறது சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே இருக்கு. அதனால அந்த சுகத்தை அனுபவிக்கும்போது சரீரத்தை என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்ம சுகத்தை அனுபவிக்கணுங்கிறது முக்கியம். சரீரங்கிறது அதுக்கு ஒரு உபகரணம் தான். ஆனா சரீரத்தை காட்டிலும் ஆத்மாதம் ரொம்ப ஃபர்ஸ்ட் நிக்கிறது, ஆத்மாதம் ரொம்ப பிரியம். சரீங்கிறது சில சமயம் துக்கத்தை கொடுக்குறது, சில சமயம் வேண்டாம்றோம், சில சமயம் உத்து இல்லாமறோம். ஆனா பெருமாளுக்கு என்ன கேட்டா ஆத்மாவை காட்டிலும் சரீரம் ரொம்ப பிரியமா, அவனுடைய திருமையிலே அத்தனை போக்கியமா இருக்கும். தன்னுடைய ஆத்மாவை காட்டிலும் தன் திருமையிலே ரொம்ப போக்கியமா நடிச்சுட்டு இருக்கிறவன் அப்படி அதையே நீ அனுபவிச்சிருந்தா நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு நீ அனுப்புறம் பண்ண வேண்டாம், மாஞ்சாலம் வருந்தாடே அப்படின்னு ஆழ்வார் சொல்றான்னு பார்த்தோம். அதனாலதான் சுவாந்தஸ்வாது ஸ்வதேகம் தன்னுடைய திருவுள்ளத்திலே மிகவும் திருவுள்ளப்பட்ட விருப்பப்பட்ட ஒரு திருமேனி, இல்ல பக்தருடைய திருவத்திலே விருப்பப்பட்ட திருமேனி அப்படின்னு அந்த அர்த்தமும் சொல்லலாம். சுகபஜன பதம் அப்படிங்கிறது அடுத்த அவசரத்தில் சுகமாக எம்பெருமானை பஜிக்க முடியும் அப்படிங்கிறது வருங்காலம் நிகழ்காலம் கதிகாலம் வருந்தாத அருந்தவத்த மலர் கதிரின் சுடருடம்பாய் வருந்தாத ஞானமாய் வரம்பின்றி மிகுதியன்றாய் வருங்காலம் நிகழ்காலம் கலிகாலமாய் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை சுகமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியும். பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அங்க சொல்லிருக்கேன். இங்குலக்கு ஓதுவனே அப்படின்னு. ஆனால் அவனுடைய பல கல்யாண குணங்களே இங்கே எடுத்தால் வருந்தாத அருந்தவத்த மலர்கதிரின் சுடர் நம்பாயின்னு அந்த திருமணியை பற்றி சொல்லும்போது எங்களுக்காக தானே இப்படி ஒரு திருமணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பிரயத்தனம் இல்லாமல் ஒரு திருமணி எங்கிறவன் எடுத்துருக்கான், சுவாபாவிகமான திருமணி எடுத்துருக்கான். அந்த திருமணியை எடுத்தது நாங்கள் பஜனை பண்ணணும், நாங்கள் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே ஒரு திருமணி எடுத்துருக்கேன். அதனால உன்னுடைய குணங்களாகட்டும், உன்னுடைய திருமணி ஆகட்டும், உன்னுடைய திரு ஆயுதங்களாகட்டும், இந்த பெருமைகள்லாம் எங்களால் சொல்ல முடியாது இருக்கட்டும், ஆனால் அந்த பெருமைகள்லாம் உனக்கு இருக்கிறதே நாங்கள் சுத்திரம் பண்ணணுங்கிறதுக்கு தான், சுகமாக நாங்கள் சுத்திரம் பண்ணுறதுக்கு தானே திருமணம் எடுத்திருக்க அப்படிங்கிறத சொன்னேன். மண்டிதாங்கம் மகிஷ்யா, அடுத்த பாட்டிலே பூவின் மேல் மாதுவாழ் மார்பினாய்னு சொல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து குடிச்சுட்டு இருந்தேன். திராட்சியினாலே அலங்கரிக்கப்பட்ட திருமேனியை உடையவன் எம்பெருமான் திருமேனிக்கு மற்ற எல்லாருடைய செயற்கை காட்டு பெரிய வித்தியாசம். பூவின் மேல் மாதுவாள் மாறுவினாய் அப்படின்னு விளையாட்டை நித்திய வாசம் பண்ணக்கூடிய ஒரு திருமேனி, நித்தியஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படியான ஒரு திருமேனி. அதை மண்டி தாங்கம் தான் ஒரு அலங்காரம், எம்பெருமான் திருமேனிக்கே ஒரு அலங்காரமாக விளையாட்டை நிற்கிறார். அந்த திரு அக்ஷத்தில் திரு மார்பில திருவேங்கட விளையாடு சிரிச்சா நமக்கு என்ன தெரியும், பல ஆபரணங்கள் பல மாலைகள், இதுக்கு நடுவுல திருமார்பிலே அக்ஷத்திரத்திலே தாயா இருக்கார். அவரும் ஒரு ஆபரணம் போல இருக்க எம்பெருமான் திருமார்புக்கு ஆபரணம் போல அவரும் இருக்க அப்படி பெருமாள் அந்த இடத்தை அழகாக அவருக்கு கொடுத்துருக்க. அது எம்பெருமானுடைய திருமேனியில முக்கியமான விஷயம். மண்டிதாங்கம் மகிஷ்யாதிகிராந்த தீர்த்தின் ஸ்தோத்திரத்தை எல்லாம் தாண்டின நம்மளால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாத அளவு அளப்பில்லாத ஒரு கீர்த்தியை உடையவன் அப்படின்னார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.